சின்னமணி குயிலே மெல்ல வரும் மயிலே சின்னமணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே வந்தோடி நாம் போன தேடி சொல்லாம குக்கு எனக்குவதே நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ சின்னமணி குயிலே நல்ல வரும் மயிலே சொல்லு நீ சொல்லு நீ